యో మాతిలంఘిని విభో ప్రళయాంబురాశౌ వేషంతలేష ఇవ మాతుమశక్యమూర్తేః సద్యః సముద్రవసనే సరసైరకార్షీః ఆనందసాగరమపారం అపాంగపాథైః. శ్రీ భూస్తుతి 16వ పద్యం. స్వామి తనుడియ కర్పణా சக்தியினால இன்னும் ஒரு ஸ்துதி அற்புதமா பண்ணியிருக்கார். போன பத்தியத்துல எப்படி அந்த கடல்ல எழுப்பப்பட்ட ஓசையானது மிருதங்கம் மாதிரி ஆச்சுன்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி பூமி தேவி கடல்ல மூழ்கினதுக்கு என்ன உண்மையான காரணம்னு 14வது பத்தியத்துல சொன்னார். இப்ப இன்னும் ஒரு அந்த கற்பனையை இன்னும் அதிகமா பண்ணி ஒரு பத்தியத்தை நமக்கு கொடுத்திருக்கார். எம்பெருமானுக்கு வராக அவதாரத்தை அனுபவிக்கச்சே ஆழ்வார்கள்லாம் கூட மானமில்லா பன்றி அப்படின்னு சொல்றா. இந்த மானம்னா என்ன அப்படின்னு கேட்டா, பொதுவா சம்ஸ்கிருதத்துல மா அப்படின்ற தாத்துக்கு அளத்தல், அப்ப மானம்னா அளவு அப்படின்னு அர்த்தமா இருக்கும். பிரமாணம்னாலும் அளவு, மானம்னா அளவு. இப்ப மானம் இல்லா பன்றினா முதல் அர்த்தம் என்னதுன்னு கேட்டா அளவு இல்லாத பன்றி. அளவு இல்லாத பன்றினா எப்படி மத்ஸ்யாவதாரத்தில் வந்தப்ப கூட சிந்தா வந்தார், இப்போ பெருசாண்டே போனார். அது மாதிரி இந்த இந்த அவதாரத்திலையும் எம்பெருமான் மிகப்பெரிய பன்றியா அவதரிச்சிருக்கான். அதனாலேயே உபமானம் என்ன, உபமானம் இல்லா பன்றி. உபமானம்னா ஒரு ஊமை, ஊமை சொல்ல முடியாத அளவுக்கு அந்த மானத்துக்கு நிறைய விதமா ஆச்சாரியர்கள் வந்து அர்த்தத்தை காண்பிக்கிறார். இப்ப பிராட்டியோ கடலுக்குள்ள இருக்கா. இப்ப இவருடைய அளவானது அளக்க முடியாத அளவுக்கு இருந்ததா, இருந்திருந்ததுன்னா கடலோ சின்னதா இருக்கு. அப்ப எப்படி அந்த கடலுக்குள்ள அவர் போயிருப்பார்? அப்ப அந்த கடல் குட்ட மாதிரி ஆயிருக்கும் அவருக்கு. ஏன்னா வாமர அவதாரத்திலையும் அப்படிதான், குட்டியா வந்தார், திருவிக்கிரமனா வளர்ந்துட்டே போனார். அப்ப அவருடைய திருவடியானது கதாபுன சங்கர சாங்கம் சொல்ற மாதிரி எல்லா அனைத்து வஸ்துக்கள் மேலேயும் திருவடியானது பட்டது. அப்ப எல்லாமே பார்த்தோம்னா இன் கம்பேரிசன் டு எம்பெருமான் எல்லாம் குட்டியா போயிடும். அப்ப இந்த கடல், இந்த கடலே பிரளய கடல் சொல்றாரு, பிரளய ஜலம் சொல்றாரு, அதுவே ரொம்ப ஒரு குட்ட மாதிரி ஆயிடுதான். இப்ப அவருக்கு ஜலம் வேணுமே மூழ்கி இது பண்றதுக்கு, அதுக்காக என்ன பண்ணாலும் பிராட்டி தன்னுடைய கடைக்கன் பார்வையினால எம்பெருமான வந்து பாக்கிறாளாம். அந்த கடைக்கன் பார்வைகளே என்ன ஆயிடுத்துக்கிட்ட, ஒரு ஆனந்த சாகரத்தை உண்டாக்கித்தான். அதுவா சொல்றோம் இல்லையா, ஆனந்த கடல்ல இருக்கான்னு. அப்ப அதுவே ஒரு ஆனந்த சாகரத்தை உண்டாக்கி எம்பெருமான் மூழ்கி அதுல ஒரு அவன் கழிப்புற ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னு சுவாமியினுடைய ஒரு அதிசயமான ஒரு கற்பனை. இதுல ரெண்டு சுவாரஸ்யம்னு கேட்டா, சமுத்திர வசனேன்னு சம்போதன பதம் போட்டிருக்கார். பொதுவா நம்ம தமிழ்ல சொல்லச்சு கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த பூமியை சுத்தி கடல் இருக்கு, சுத்தி இருக்கிறதுனால அதுவே அவளுக்கு ஒரு ஆடை மாதிரி இருக்கான். இன்னும் சில ஸ்தோத்திரங்கள் எல்லாமே இருக்கு. காத்தாலேருந்து நம்ம எழுந்து படுக்கையிலேருந்து கால பூமியில வைக்கிறதுக்கு முன்னாடி சமுத்திர வசனே தேவின்னு பத்தியங்கள்லாம் இருக்கு. அப்ப அந்த பதத்தை சுவாமி அழகாக உபயோகப்படுத்திருக்கார். சமுத்திர வசனே, சமுத்திர வசனா அப்படிங்கிறது முதல் விபக்தி. சமுத்திர வசனேன்றது சம்போதன், ரமா ரமே மாதிரி. கடலை ஆடையாக கொண்ட பிராட்டியே, பூமி பிராட்டியே. தாத்து வந்து அகார்ஷீஹி டுக்ருண்ய கரணேன்னு தாத்து, நகி நகி ரக்ஷதி டுக்ருண்ய கரணேன்னு ஆதிசங்கர பகவத் பாதல் பஜகோவிந்தர் சொல்லியிருக்கார். டுக்ருண்ய கரணேன்னா கரோத்தின செய்தல், அதனுடைய லுங் லக்காரம், இது ஒரு பாஸ்டன்ஸ், இறந்த காலத்தை குறிக்கிறது. மத்தியம புருஷல துவம் அகார்ஷீஹி, நீ செய்தாய். சமுத்திர வசனே துவம் அகார்ஷீஹி, நீ செய்தாய். துவம்ன்ற பதம் இல்லை, அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். எதை செய்தாய், எதை படைத்தாய்னு கேட்டா, ஆனந்த சாகரம் அகார்ஷிகி, ஆனந்த சமுத்திரத்தை படைத்தாய். அது எப்படிப்பட்ட சமுத்திரம்? இப்ப சமுத்திரம்னா சிலது எல்லையோட இருக்கு அப்படின்னு கேட்டா, அபாரம், அபாரம்னா பாரம்னா எல்லை, அபாரம்னா எல்லையற்ற எல்லையில்லாத ஒரு ஆனந்த சமுத்திரத்தை படைத்தாய். எப்படி படைத்தாய்? அபாங்க பாதைகி, அபாங்கன திருஷ்டி, கடைக்கன் சொல்வா கடைக்கன் பார்வைன்னு, பாத்தனா அந்த திருஷ்டி விழருது. இது திருத்தியா பகுவச்சனம், பாத்தைகின்னு சொல்லப்ப அந்த கடைக்கன் பார்வைகளினால் ஒரு எல்லையற்ற ஆனந்த சாகரத்தை உண்டாக்கினாயின்னு. எப்படிப்பட்டவைகள்னா ஜலம் ஒன்மை கேட்டால் சரசைகின்னு போட்டார். ரசம்ன்ற பதத்துக்கு ஜலம்னு அர்த்தம் உண்டு. சரசைகின்னு சொல்லச்சு ரசங்களோடு கூடிய பார்வை அது, இல்லாது அன்பு என்று சொல்லக்கூடிய நீர் ஜலத்தை உடைய நிறைந்த. இப்போ சரசைகி அபாங்க பாத்தைகி என்று ஒரே திருத்தியா விபக்தி பகுவச்சனம். அன்பு நிறைந்த கடைக்கன் பார்வைகள்னால சேர்த்து அர்த்தம் பண்ணிக்கணும். சம்ஸ்கிருதத்தில் பிரித்து எழுதிச்சு சரசைகி அபாங்க பாத்தைகின்னு, ரெண்டுமே விசேஷம் விசேஷமாக இருக்குது, திருத்தியா பகுவச்சனத்தில் இருக்குது. எப்போ சத்யா உடனே, சத்யானா உடனே, அத்தியானா இன்னைக்கு, சத்யானா உடனே. எதற்காக பண்ணனு கேட்டா அப்ப சொல்றார், வியோமாதிலங்கினி பிரளயாம்புராசௌ வேஷந்தலேஷேவ மாத்தும் அசக்கியம் மாத்தும் அசக்கிய மூர்த்தேகே விபோகோ. வியோம அதிலங்கினி, வியோம வியோமனாலே ஆகாசம், பரமவியோம பாஸ்கரஹான அங்க சாச்சிருக்கார் மகாவீர வைபவத்துல. வியோமன ஆகாசம், அதிலங்கினி லங் தாத்து முடியே பார்த்தோம், லங்கனம் பண்ணுறது தாண்டது. இதே பூஸ்தியில் காந்தஸ்தவேஷன் சொல்லிச்சு ஆக்ஞாதி லங்கன பார்த்தோம், அதிலங்கனம் பண்ண தாண்டது. அப்போ அதிலங்கினின்றது இந்த இடத்துல சப்தமி பக்தி ஏக்க வச்சிடும், லங்கின்னு லங்கினின்னு போடுறது சத்தாந்தமாக இருந்து அதனுடைய சப்தமி ஏக்க வச்சனம். என்ன அர்த்தம் கேட்டால் ஆகாசத்தையும் கடந்து செல்லக்கூடிய அப்படின்னு அர்த்தம். பிரளயாம்பு ராசு, இந்த பிரளய கடல் இருக்கே அம்புனா ஜலம், கட்டாம்பு தான், கட்டாம்புன்னா கிடாம்பி ஆச்சுன்னு சொல்லுவா, கட அம்பு, அம்புனா ஜலம், அம்பு ராஷி, ராஷிகினா குவியல், அதாவது சமுத்திரத்தை குறிக்கிறது. பிரளய அம்பு ராசோனா பிரளய சமயத்தில் இருக்கக்கூடிய கடல். ராஷவுன்றது சப்தமி இயக்க வச்சனம், அதாவது அந்த சமுத்திர கடலில் மாத்தும் அசக்கிய, மாத்தும்னா இதே இந்த மானம் தான், மாத்தும் ரெண்டுத்துக்கு ஒரே இதுதான், மாத்தும்னா அளப்பதற்கு, மாத்தும் இயத்தையா நிரவதிம் நித்தியானுகூலம் சுதகான சதுஷ்லோக்கில வரும், மாத்தும்னா அளப்பதற்கு. அசக்கிய மூர்த்தேகே, அசக்கியன்னா முடியாது, சக்கியம்னா முடியும், அசக்கியம்னா முடியாது. அசக்கிய மூர்த்தேகேன்றது ஷஷ்டி விபக்தி ஏக வச்சனம், அளப்பதற்கு இயலாத ஒரு மூர்த்தியை உடைய யாரு, விபோகோ, விபுகுன எம்பெருமான், விபோகோன்றது ஷஷ்டி ஏக்க வச்சனம் எம்பெருமானுக்கு. என்னாச்சு வேஷந்த லேசே இவ, வேஷந்த, வேஷந்த சப்தத்துக்கு அர்த்தம் குட்டைன்னு அர்த்தம், ஒரு குட்டை, லேசகனா இன்னும் சிறிய குட்டை. அப்ப வேஷந்த லேசே இவ சந்தினால வேஷந்த லேச இவன இருக்கு. இப்ப என்ன தாத்பரியம் கேட்டா, ஆகாசத்தையும் கடந்து செல்லக்கூடிய அந்த பிரளய கடல் இருக்கே, பிரளய கால கடல் இருக்கே, அந்த நீர் பெருகின்றிருக்கு. இருந்தாலும் எம்பெருமான் என்ன பண்றான், அதையும் தாண்டி எம்பெருமானுடைய உருவமானது வளர்ந்துட்டு இருக்கு, பெரிய உருவமா இருக்கு. அப்ப அது எப்படி ஆயிடுச்சுன்னா, வேஷந்த லேஷே இவ சத்தின்னு ஒரு பதத்தை போட்டுனா சதி சப்தமி, அதாவது வியோமா திலங்கினி பிரளயாம்புராசோ வேஷந்த லேஷே இவ சத்தின்னு புரிஞ்சுக்கணும். என்ன தாத்பரியம் கேட்டா, அந்த மாதிரி ஆகும்பொழுது கடலை ஆகாசத்தை கடந்து செல்லக்கூடிய அந்த பிரளய கடலானது ஒரு குட்டை மாறி ஆகிய பொழுது, ஆகிய பொழுது நீ என்ன பண்ண, சத்யஹ சரசைஹி அபாங்க பாத்தைஹி அபாரம் ஆனந்த சாகரம் அகார்ஷிஹி, அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கச்சே நீ என்ன பண்ண, உடனே எம்பெருமான கடைக்கன் திருஷ்ணில் பார்த்தப்ப அந்த கடைக்கன் பார்வைகளே, அன்பு மிகுந்த அந்த கடைக்கன் பார்வைகளே அழகான ஒரு ஆனந்த சாகரமாக ஆயிற்று, நீ அதை ஆக்கினான்னு ஒரு அற்புதமான ஒரு கற்பனை. வியோமாதிலங் சமுத்திரவசனே வியோமாதிலங்கினி பிரளயாம்புராசோ வேஷந்த லேசே இவ சதி மாத்தும் அசக்கிய மூர்த்தேகே விபோகோ சத்யஹ சரசைஹி அபாங்க பாத்தைஹி அபாரம் ஆனந்த சாகரம் அகார்ஷிஹி. சமுத்திரவசனே, கடலை தன்னுடைய ஆடையாக உடைய பௌமி பிராட்டியே, வியோமாதிலங்கினி ஆகாசத்தையும் கடந்து செல்லக்கூடிய பிரளயாம்புராசு பிரளயக்கால இந்த கடல் இருக்கே, அது வேஷந்த லேசே இவ சதி, அது சிறு குட்டையை போல ஆயிடுத்து. ஏன் ஆயிடுத்துனா பிள்ளை சொல்ல போற, மாத்தும் அசக்கிய மூர்த்தேகே விபோகோ, எம்பெருமானுடைய அளக்க முடியாத அந்த திருவுருவம் விபோகோன்றது எம்பெருமானுடைய, அது அவனுக்குன்னு அர்த்தமா இருக்கு. அதாவது அவனுடைய இக்கு ஷஷ்டி பக்திக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. ராமசியன்னு சொல்லச்சு ராமனுடைய, இன்னொன்னு ராமனுக்குன்ற அர்த்தமும் வரும். அது அப்ப அவனுக்கு அப்படி ஆன ஆகும்பொழுது சத்யா உடனே சரசைஹி அபாங்க பாத்தைஹி, உன்னுடைய ரசம் மிக்க அந்த கடைக்கன் பார்வைகளினால் அபாரம் ஆனந்த சாகரம், ஒரு எல்லையில்லாத ஒரு ஆனந்த கடலை அகார்ஷிஹி, துவம் அகார்ஷிஹி, நீ படைத்தான்னு தாத்பரியமாறுது. இதுதான் இந்த 16வது பத்தியத்துக்கு அர்த்தமாறுது.